அனுபவ பஞ்சவிம்சதி. அஹோ நிரஞ்சன சாந்தஹ போதோஹம் ப்ரக்ருதே பரஹ ஏதாவந்தமஹம் காலம் அஹம் மோஹ விடம்பிதஹ யதா ப்ரகாஷயத்யேகஹ தேஹி தேஹம் ஜகத் ததா அதோ மம ஜகத் சர்வம் அபவன் ந கிஞ்சன சசரீரமஹோ விஸ்வம் பரித்யஜ்ய மயாதுனா குதஶ்சித் கௌஶலா தேவ பரமாத்மாவலோக்யதே யதா நதோ யதோ பின்னாஹ தரங்காஹ ஃபேன புத்புதாஹ ஆத்மனோ ந ததா பின்னம் விஸ்வாத்மனி விநிர்கதம் தந்து மாத்ரோ பவே தேவ பட்டோ யத்வத் விசாரிதஹ ஆத்ம தன்மாத்ரமே வேதம் தத்வத் விஸ்வம் விசாரிதம் யதைவேக்ஷுரசோத்க்ஷிப்தாஹ தேன வ்யாப்தான சர்க்கரா ததா விஸ்வம் மயி க்ஷிப்தம் மயா வ்யாப்தம் நிரந்தரம் ஆத்மா ஜ்ஞானாஜ்யகத்ப்ராந்திஹி ஆத்மஜ்ஞானான்னபாஸதே ரஜ்வஜ்ஞானாதஹிர்ப்ராந்திஹி தஜ்ஞானாத்பாஸதே நஹி ப்ரகாஶோ மே நிஜம் ரூபம் நாதிரிக்தோஸ்ம்யஹம் ததஹ யதா ப்ரகாஶதே விஸ்வம் ததாஹம் பாஸ ஏவ ஹி அஹோ விகல்பிதம் விஸ்வம் அஜ்ஞானான்மயி பாஸதே ரூப்யம் சுக்தௌ ஃபணீஹாரே வாரி சூர்யகரே ததா மத்தோ விநிர்கதம் விஸ்வம் மய்யேவ லயமேதிஹி மிருதி கும்போ ஜலே வீச்சிஹி கனகே கடகோ யதா அஹோ அஹம் நமோ மஹ்யம் விநாஶோ யஸ்ய நாஸ்தி மே ப்ரஹ்மாதி ஸ்தம்ப பர்யந்த ஜகன்நாஶேபி திஷ்டதஹ அஹோ அஹம் நமோ மஹ்யம் ஏகோஹம் தேஹவானபி க்வசின்னகந்தா நாகந்தா வ்யாப்ய விஸ்வமவஸ்திதஹ அஹோ அஹம் நமோ மஹ்யம் யக்ஷோஹம் நாஸ்தி மத்ஸமஹ அஸம்ஸ்பிருஷ்ட ஶரீரேண யேன விஸ்வம் சிரம் த்ருதம் அஹோ அஹம் நமோ மஹ்யம் யஸ்ய மே நாஸ்தி கிஞ்சன அதவா யஸ்ய மே ஸர்வம் யத்வா ஜ்ஞானஸ்ய கோசரஹ ஹானம் ஹேயம் ததா ஹாதா த்ருதயம் நாஸ்தி வாஸ்தவம் அஜ்ஞானாத் பாதி யத்ரேதம் சோஹமஸ்மி நிரஞ்சனஹ த்வைதமூலமஹோ துக்கம் நான்யத் தஸ்யாஸ்தி பேஷஜம் த்ருஷ்யமே தன்மிருஷா ஸர்வம் ஏகோஹம் சித்ரஸோமலஹ போதமாத்ரோஹமஜ்ஞானாத் உபாதிஹ் கல்பிதோ மயி ஏவம் விமிருஷதோ நித்யம் நிர்விகல்பஸ்திதம் மம சஶரீரமஹோ விஸ்வம் ந கிஞ்சிதிதி நிஶ்சிதம் சுத்தசின்மாத்ரமாத்மாஹம் தத்கா ஸ்யாத் கல்பனாதுனா ஶரீரம் ஸ்வர்க நரகௌ பந்தமோக்ஷௌ சுகம் ததா கல்பனா மாத்ரமே வைதத் கிம் காரியம் மே சிதாத்மனஹ அஹோ ஜனசமூஹேபி நத்வயம் பஷ்யதோ மம அரண்யமிவ சம்வ்ருத்தம் க்வரதிம் கரவாண்யஹம். நாஹம் தேஹோ நமே தேஹ ஜீவோ நாஹமஹம் ஹிசித் கல்பனா மாத்ரமே வைதத் கிம் காரியம் மே சிதாத்மனஹ. மய்யானந்தாம்புதௌ சித்த வாதஸ்தஸ்மாத் சமுத்சிதைஹி அஹோ புவன கல்லோலைஹி விசித்ரைர் பானமுத்திதம். மய்யானந்த மஹாம்போதௌ சித்த வாதே பிரசாம்யதி அபாக்ய ஜீவ வணிஜஹ ஜகத் ஸ்ரோதோபி நஸ்வரம். மய்யானந்த மஹாம்போதௌ ஆச்சரியம் ஜீவ வீச்சயஹ உத்யந்தி க்னந்தி கேலந்தி ப்ரவிஷந்தி ஸ்வபாவதஹ. அஹோ மயி ஸ்திதம் விஸ்வம் வஸ்துதோ ந மயி ஸ்திதம் ந மே பந்தோஸ்தி மோக்ஷோ வா ப்ராந்தி ஶாந்தா நிராஶ்ரயா. ஓம்.